శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతి జగతాం పతి. తంబరమంత్రిరంగీ తళరామనం తందరుళాల్ ఉంబరుదొళుం తిరుమాల్ ఉహందేర్కుం உபாயமுன்றால் நம் பிறவித்துயர் மாற்றிய ஞானப்பெருந்தகவோர் சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நெறிசார்ந்தனமே. திவ்யதம்பதிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரிய பரம்பரை பாகவதோத்தமர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட ஆஸ்திக சார்வபௌமர்கள் இவர்களின் அனுகிரகத்தினாலும் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். நம்மில் பலர் ஆஸ்திகர்களாக இருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் சத்காரியங்களில் ஈடுபட விழைகின்றனர். ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கா இருந்தாலும் கூட இந்த கால சூழ்நிலையினால முறைப்படி தர்ம காரியங்களை எப்படி பண்றதுன்றது தெரியாமல் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இது செஞ்சா சரியா என்றதெல்லாம் அவ கொஞ்சம் அதுல குறைவா இருக்கா அறிஞ்சிக்கொள்ள முடியாமல் இருந்துருக்கா. அதே சமயத்துல எது முறை எது வழக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேணும் என்கிற ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆஸ்திகர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த நிகழ்ச்சி நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆஸ்திகர்களுடைய கலக்கங்கள், இந்த கலக்கங்கள் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அனுஷ்டானம் முதலிய பல வகைகளில் வரலாம். அவைகள் எல்லாவற்றையும் அந்த கலக்கங்களை போக்குவித்து ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அடியேன் பங்கு கொள்வது எந்த முறையில் என்று கேட்டால் எனக்கு பல விஷயங்கள் தெரியும் என்கிற முறையில் இல்லை, பல பெரியோர்களோடு பழகினவன் என்கிற முறையிலையும், சந்தேகம் வந்தாக்க நாம் நம்மளுடைய அனுபவத்தினால பெரியோர்கள் செய்த தீர்மானத்தை நாம் அறிந்தவரை சொல்லுவதற்கு முடியும் என்கிற ஒரு எண்ணத்தோடும், நமக்கு தெரியாத விஷயத்தை பெரியோர்களிடம் கேட்டு அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு முயற்சி பண்ணலாம் என்கிற முறையிலும் தான் அடியன் இதில் பங்கு கொள்கிறனே தவிர எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் என்கிற முறையெல்லாம் இல்லை. இதுல சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம் என்கிற சப்தத்தை நாம் பிரயோகம் பண்ணுகின்றோம், இதுல உபயோகப்படுத்துறோம். சம்பிரதாயம் என்கிற சொல்லிற்கு பழக்க வழக்கம் என்றே பொருள். பழக்க வழக்கங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதுல நல்ல பழக்க வழக்கங்களும் உள்ளன, அதே சமயத்துல உலகத்தார் பழிக்கும்படியான பழக்க வழக்கங்களும் சிலது உள்ளன. இப்ப இந்த பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற முறையில் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும், எவற்றை நாம் பின்பற்றக்கூடாது, இது பழக்கமாகவே தோன்றுதொட்டு வருவதாக இருந்தாலும் கூட நாம் அதை தவிர்க்க வேண்டியதாக இருந்தாக்க நாம தவிர்க்கலாம். இப்ப சில பேர் சொல்றேன், எங்காட்டில் நாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் காத்தால ஒரு நீராகாரம் எதனா சாப்பிட்டுட்டு தான் சந்தியாவந்தனமே பண்ணுவோம், அப்புறம்தான் பெருமாள் திருவாரசனம் பண்ணுவோம், இப்படிதான் எங்க அப்பா பண்ணிருந்தேர், எங்க தாத்தா பண்ணிருந்தேர், நானும் அதையே பண்றேன்னு சொன்னாக்க அது முறையானதாக இருந்தாக்க நாம பின்பற்றலாம். ஆனா பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு முன்ன, பெருமாளுக்கு சந்தியாவந்தநாதிகள் அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்ன சாப்பிடுறது இல்ல குளிக்காததான் அவள்லாம் சாப்பிட்டுந்தா நானும் குளிக்காதே சாப்பிட்றேன்னு சொன்னோம்னாக்க இது பழக்க வழக்கம்தான், எங்காத்து பழக்க வழக்கம்தான் அப்படின்னு சொன்னாக்க அது பழக்க வழக்கமா இருந்தாலும் கூட இதை தவிர்க்க வேண்டிய விஷயம் இது. ஆகையால இதே பெரியோர்கள் பண்ணிருந்த சிலது இப்ப நாம பண்றோம். எங்காத்துல வந்து இந்த மாதிரி பெருமாளுக்கு புனர்வசுக்கு ராமனுக்கு ஏதாவது பட்சங்கள்லாம் நிவேதனம் பண்ற வழக்கம், இது சீதையந்திக்கு மாத்திரம்தான் பட்சணங்கள்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுன்றது இல்லாத ராமாவதாரத்துக்கும் பட்சணம் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவா, ஆகையால ஸ்ரீராம நவமிக்கும் பண்ணுவான்னு சொல்லி சொன்னாக்க அந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்க நாம பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள். ஆகையால இந்த பழக்க வழக்கம்ன்ற அந்த சம்பிரதாயம்ன்ற ஒரு சொல்ல கொண்டே எல்லாவற்றையும் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அதாவது உலகத்தோர் பழிக்காததாக இருக்கிற பழக்க வழக்கங்களை நாம பின்பற்றலாம், உலகத்தோர் கொண்டாடக்கூடியதாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம பின்பற்றலாம், இதுதான் நாம பின்பற்றணும். அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்லச்சு சம்பிரதாயம்ன்ற சப்தத்தோட கூட சத் சம்பிரதாயம் என்கிற ஒரு சப்தத்தை சொல்லுகிறோம். சத் சம்பிரதாயம் என்று சொன்னமுனாக்க இது ஓரான் வழியாக பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதுல தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகின்றன. இது மூன்று, இது தத்துவத்ரயங்கள் என்று சொல்லுவார்கள். இது தத்துவமாக இருக்கிறது சேத்தனம், அச்சேத்தனம், ஈஸ்வரன் என்பது. ஈஸ்வரன் இந்த சேத்தனன்கள், சேத்தனன் என்று சொல்லப்படும் ஜீவர்களையும் அச்சேத்தனன்களையும் நியமிக்கின்றான். ஈஸ்வரன் தான் எல்லா பலத்தையும் கொடுக்கின்றான். இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் இவை எல்லாவற்றையும் இது குருமுகமாக உபதேசம் பெற்று அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அதே மாதிரி ஹிதம், இந்த எம்பெருமானை அடைய வேணும் என்றால் அதற்கு உபாயம் என்ன, எது நமக்கு நல்லது என்று கேட்டோம்னாக்க அந்த பெருமாளை அடைவதற்கு இரண்டே வழிகள் தான் உள்ளன, பக்தி பிரபத்தி என்றன. அந்த பக்தியை யார் பண்ணலாம், பிரபத்தியை யார் பண்ணலாம், எதுக்கு யார் யாருக்கு எதுக்கெல்லாம் தகுதி இருக்குன்றதை பத்தி அதையும் சாஸ்திரம் சொல்றது, இதுவும் சாஸ்திரம் காண்பிச்ச வழி. மூணாவதாக இருக்கிறது புருஷார்த்தம். நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கலாம். நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஒருத்தனுக்கு குறிக்கோள் இருக்கலாம், நான் பெரிய மேதாவியா இருக்கணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கலாம், நான் எல்லோராலையும் புகழப்படும் புகழும்படியாக நான் நடந்து கொள்ளணும்னு சில எண்ணம் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு யார் யாருக்கு எதில் இருக்கும்னு தெரியாது. அவளுடைய ஒரு குறிக்கோள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதை வந்து எப்படியானா நாம் வந்து அதை அடைந்து தீரணும்னு நினைக்கிறவா இருக்கா எல்லாருமே. ஆனா எதுவும் அழிவில்லாததாக இருந்திருக்கிற ஒரு புருஷார்த்தம், இதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்னு சொல்றது அழிவில்லாததாக இருக்கிறது. இந்த புகழ் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க மனு மாந்தா தான்னவாள்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட்டவாளாக இருந்திருக்கா. இன்னைக்கு அந்த மனு மாந்தாத்தாவையும் பழிக்கிறவாளும் வந்துட்டா இன்னைக்கு. ஆகையால எவ்வளவு கொண்டாடப்பட்டவனாக இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துல அவளுக்கும் அந்த பழி சொற்கள் வரும்ன்றது நாம பார்த்துதான் இருக்கோம். அது நிலையானதாக தெரியல. அதுலயும் பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய பணக்காரனா இருந்துருக்கோம், எப்பயோ கோட்டீஸ்வரனாக இருக்கிறவன் கூட ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாதவனாக இருந்துருக்கான். நம்மாழ்வார் சாதிக்கிறார் ஒரு நாயகமாய் பாசுரத்துல சொல்லச்சு ராஜாவாக இருந்தவன் கூட கடைசியில ஒரு பிச்சைக்காரனாக ஆயிடுறான். அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு அவனுக்கு மனசு ஒப்பலையும், நான் ராஜாவா இருந்துட்டு எப்படி பிச்சை எடுக்கிறதுன்னு, அதுக்காக ராத்திரியில போய் பிச்சை எடுப்போன்ட்டு பிச்சை எடுக்கிறானா, அந்த முகம் தெரிஞ்சுட்டு போய் பிச்சை எடுத்தோம்னாக்க யாரானா பார்த்து எதனா சொல்ல போறாளே, நம்மள இவன் ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு பிச்சைக்கு வந்துட்டான்னு சொல்ல போறாளே, அந்த வார்த்தையை அவன் மனசால தாங்கிக்க முடியல. அந்த வார்த்தையை அவன் சொன்னாக்க அதுக்கோசரம் தலையை முக்காடிட்டு ஓடி வரானா, வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வரானா, மண் எடுத்துட்டு மண் பாத்திரம் தான் இருக்கு வேற ஒண்ணும் இல்லாத இருக்கு, அந்த மண் பாத்திரத்தை எடுத்துட்டு வரான். இருட்டு, ஒரு ஒரு கருவாக அதாவது சூழ் கொண்டு இருக்கிற ஒரு நாய், அது குட்டி போட்ட நாய், சின்ன நாயா இருக்கு, அந்த அதோட இருக்கு. அந்த நாய் காலை மெர்ச்சி படுறான், தெரியாத இருட்டுல கருப்பா இருந்துருக்கிற நாய் அதுல தெரியாத மெர்ச்சிடுறான். அது காலை கவருது, காலை கவ்வின உடனே தான் கையில வச்சிருந்து பானையும் போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு கூட பாத்திரம் இல்லாத போயிடுச்சு. இப்படி இருந்து ஆயிடும் அப்படின்னு சொல்லச்சே, இது பெருநாடு காணும் காண காலம்பெற சிந்தித்து உய்மின்னு சொல்ற இந்த பெருநாடாக இருந்துருக்கிற சீவிகுண்டத்துல போய் நிரந்தரமான புருஷார்த்தம் அந்த பகவத் கைங்கரியத்தை பண்ணுவதற்கு, அந்த திவ்யதம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு நமக்கு ஏற்ற காலம் என்ன இருக்கு அதை நாம நினைக்கணும். அதுதான் நிரந்தரமான புருஷார்த்தம் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அது ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்றது. அனுஷ்டானம் என்பது அடுத்தது. நாம செயல்முறையில நாம எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணச்சு என்ன பண்ண, சந்தியாவந்தனம் பண்ணச்சு எதெல்லாம் பண்ணக்கூடாது, நாம எப்படி எப்படி எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணும், பிதர்காரியத்தை சிரத்தையா நாம பண்ணணும், இப்படி பல விஷயங்கள், கோவிலுக்கு போனா நாம என்ன பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, இதுல எத்தனை அபச்சாரம் பாத்ரீம் சத் அபச்சாரங்கள்னு சொல்ற நக்ஷமாமி வசுந்தரேன்னு 32 வகையான அபச்சாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இப்படியான அபச்சாரங்கள்லாம் நாம பட்டோமானாக்க நமக்கு வந்து பெருமாளைய கூட அதை பொறுத்து கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. இது எப்படி, இதெல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இதெல்லாம் சம்பிரதாய வழியாக வருதுன்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா நாம்ளே தெரிஞ்சுக்கலாமே கேட்டோம்னாக்க பிரத்யக்ஷ விஷயம், அதாவது நாம புலன்களால அறியக்கூடிய விஷயங்களை புலன்களால நாம தெரிஞ்சுக்கலாம். நெருப்பு சுடுன்னு ஒருத்தர் சொன்னாக்க இதுக்கு புஸ்தகத்துல எழுதி வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நாம தொட்டு பாக்குறோம், பார்த்தோம்னா நெருப்பு சுடுன்றது நமக்கு தெரிஞ்சு போறது. ஆகையால நெருப்பு சுடுன்றதுக்கோ பசிச்சா சாப்பிடணுன்றதுக்கோ இதுக்கெல்லாம் புஸ்தகத்துல எழுதி வைக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. அதே சமயத்துல நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல வரைச்சே சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் பிரமாணம். அப்ப அந்த சாஸ்திரத்தை பிரமாணமாக நாம எடுத்துட்டு இருக்கோம். அந்த பிரமாணத்தை கொண்டு சாஸ்திரம் சொல்லச்சு. என்ன சாஸ்திரத்தை கொண்டுதான் பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையா இருக்குன்றதெல்லாம் சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்படி சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சிருக்கச்சே அந்த பெருமாளை அடைவதற்கு உபாயமும் அந்த சாஸ்திரங்கள்லயே சொல்லப்பட்டு உள்ளன. அது புருஷார்த்தம், நமக்கு நிரந்தரமான புருஷார்த்தம், அழியில்லாத புருஷார்த்தம் என்னன்றதையும் அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ சொல்லியிருக்கிற பிரகாரம் நாம அங்கீகரிக்கணும், அதை அப்படியே ஏத்துக்கணும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்றத அங்கீகரிக்கணும்ன்றதுதான் சொல்லி சொல்றது. ஆகையால இதுல முக்கியமான ஒரு பிரமாணம் வேதம். வேதத்தை பிரதானமாக கொண்டு சாஸ்திரங்கள் உள்ளன, அந்த சாஸ்திரங்களை கொண்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இது நம்ம புஸ்தகம் பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், இந்த சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம்னாக்க எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போறது, ஆகையால நானே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அடுத்தது வரும். இல்ல அந்த மாதிரி நம்மள தெரிஞ்சுக்க கூடாது, அங்கதான் சம்பிரதாயம் என்றது வந்து நிற்கிறது. அந்த சம்பிரதாயம்ன்றது அங்கதான் சத் சம்பிரதாயம் சம்பிரதாயம்ன்றது வந்து நிற்கிறது. அந்த சம்பிரதாயத்தை ஏடுபடித்து அறியக்கூடாது. குருமுகமாக இந்த வேதாந்த அர்த்தங்களை உபதேசம் பண்ணணும். அனுஷ்டானங்களும் ஏடுபடித்து மாத்திரம் அறிந்து கொள்ளுதுன்றது முடியாது. அந்த அனுஷ்டானங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் எத்தனையோ இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் கூட வெறும் புஸ்தகத்தினால சொல்ல முடியாது. இப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய நிலையில என்ன அனுஷ்டானம், ஒரு சங்கடமான நிலையில நாம எப்படி பின்பற்ற வேண்டும், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்கள்ல நமக்கு பெரியோர்கள் ரொம்ப வயசானவாளா நம்ம மாதா பிதாக்கள் இருந்தாலோ அல்லது சின்ன குழந்தைகளா இருந்தாலோ கர்ப்பிணி ஸ்திரீகளாக இருந்தாலோ அவளுக்கெல்லாம் வரைச்சு சில சில விதிவிலக்கு எக்ஸப்ஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த விஷயத்துல அவளுக்கு விதிவிலக்கு, நாம சாதாரணமா நிச்சப்படியில நாம என்ன பின்பற்றுகிறோமோ அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இவாள் விஷயத்துல அவசரத்துல வரைச்சே என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இது சாஸ்திரம் ஒண்ணுனால மாத்திரம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது சம்பிரதாயத்தினாலையும் பெரியோர்கள் அனுஷ்டிச்சதையும் இந்த ஓரான் வழியாக வந்ததையும் அதனாலதான் நாம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வெறும் சாஸ்திரத்தினால மாத்திரம் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த சாஸ்திரங்கள்லயும் அந்த சம்பிரதாயம் சதாச்சாரிய கடாட்சம் இருந்து அந்த சதாச்சாரியன் மூலமாக தான் நாம தெரிஞ்சுக்கணும்ன்றது இது முக்கியமான ஒரு விஷயம். இவை அனைத்தும் இந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய தலைப்புல நாம இங்க சொல்ல வேண்டிய விஷயம். இதுல வரிச்சேயே இந்த தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்லையும் அனுஷ்டான விஷயத்திலையும் நம் ஆச்சாரியர்கள் பின்பற்றினவை நமக்கு தெரிவித்தவற்றையே இந்த நிகழ்ச்சியில நாம பகிர்ந்து கொள்ள போகின்றோம். இதுவே சத்சம்பிரதாயம் என்று சொல்லப்படும் ஒரு விஷயம். அடுத்தது சம்சயம். சம்சயம் என்கிற சொல்லிற்கு சந்தேகம் என்று பொருள். தெளிவு குறைவாக இருக்கிறது இப்படி எல்லாம் சொல்றது இருந்திருக்க இது ஐயம் என்று சொல்லுவார். இந்த இது சம்சயம் என்றதுனால சொல்லுகின்றோம். இப்போ நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளிலோ அல்லது தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்லையோ நமக்கு பல சந்தேகங்கள் ஏற்படலாம். நஹி சர்வ சர்வம் ஜானாதி, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர ஒரு நைபுண்ணியம் இருக்கும். ஆகையால யாரையுமே நம்ம குறைவா மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். இதுலயே சாஸ்திரத்திலேயே என்ன சொல்றதுன்னாக்க, வண்டு பல புஷ்பங்கள்லேருந்து தேனை சேகரிக்கிற மாதிரி மகான்களுடைய பழக்க வழக்கங்கள் பல இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் வரச்சு. அப்போ எல்லாரிடத்துலயும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம ஏற்று அவளிடந்து தெரிஞ்சுண்டு நாம அதை பின்பற்றுவதற்கு முயற்சிக்கணும்னு சாஸ்திரத்திலேயே சொல்றது. சரி, நாம ரொம்ப ஆஸ்திகனா இருந்துட்டு இருக்கோம், என்ன பண்ணணும்ன்றதே நமக்கு தெரியல. அது அனுஷ்டானத்துல என்ன பண்ணணும் தெரியல. தத்துவஹித புருஷார்த்தங்கள்லயும் வரைச்சு இது சரீரத்தை காட்டலாம், ஆத்மா வேற, ஈஸ்வரன் பெருமாள் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோச்சு. அப்போ எப்படி இதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வருது, கலக்கங்கள்லாம் வருது. இந்த கலக்கங்கள்லாம் போக்கடிக்கிறது தான் கலக்கங்களை. யாருக்குமே எந்த விஷயத்திலயும் ஒரு விஷயத்துல சந்தேகம் இருந்துருத்தோம்னாக்க அதெல்லாம் சுதந்திரமா அதுக்கப்புறமா ஈடுபடுறது முடியாது. அந்த சந்தேகம் போன பிற்பாடு தான், அது நிவர்த்தி ஆச்சுன்னா தான், அந்த சந்தேகம் கழிந்த பிற்பாடு தான் நாம போக முடியும். தூரம் ஒரு கயிறு இருக்கு, கயிறை பார்த்த உடனே இது பாம்பா கயிறான்னு தெரியலன்னு ஒரு சந்தேகம் வருது. இது பாம்பு இல்ல கயிறு தான் தீர்மானம் வந்த பிற்பாடு தான் நாம அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம நுழைவோம், இல்லட்டா நம்ம நுழையவே மாட்டோம். அந்த மாதிரிதான் சாஸ்திரத்துல ஒன்னு பின்பற்றணும்னு நாம ஒன்னு சொன்னா கூட இது எதுக்கு பண்ணணும்னு ஒரு கேள்வி நமக்கு சந்தேகம் வந்துருத்துனாக்க, இது எப்படி பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருத்துனாக்க, அந்த சந்தேகத்துக்கு ஒரு நிவர்த்தி ஏற்பட்டாதான், அந்த அந்த கலக்கத்துக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டாதான் சுவரசமா அந்த செயலை நம்மளால செய்ய முடியும். ஆனா சந்தேகமே வராது இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க, நம்மளாம் பிரகிருதி சம்பந்தத்தோடு இருந்துட்டு இருக்கிறவா, நமக்கு எத்தனையோ நம்மளுடைய கர்மாவனால எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு தெளிவு ஏற்படாது, விவேகம் ஏற்படாது. ஆகையால எப்படி பண்றதுன்றதுக்கு வரைச்சு இந்த ஆத்மா விஷயத்துல, பக்தி விஷயத்துல, பிரபத்தி விஷயத்துல, இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா இருக்குன்னு சொல்ற விஷயத்துல நம்ம சந்தியாவந்தனம் மாதிரி இருக்கக்கூடிய சில கர்மாக்களை அனுஷ்டிக்கச்சு, அனுஷ்டானத்துல பிதிருக்காரியங்களை பண்ணச்சு, இப்படி எல்லாம் நியாயமான சந்தேகம். இந்த சந்தேகத்துல ரெண்டு விதமான சந்தேகம். ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டாக்கா, விதண்டாவாதம் பண்றது, குதர்க்கவாதம் பண்றது, இப்படி பெருமாளுக்கு நாலு கைதா இருக்கணுமா, எட்டு கை இருக்க மாதிரி அஷ்டபுஜமா பெருமாள் இங்க சேவை சாய்க்கிறேன், அப்போ சிவகுண்டத்திலையும் எட்டு கையோட பெருமாள் ஏன் சேவை சாய்க்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சரணாகத சந்திராச துவரா த்விகுண பாகுனா ஹரிணா வெங்கடேஷியா ஸ்துதி ஸ்தோத்ரின்னு சொல்லிட்டு அங்க அஷ்டபுஜ அஷ்டகத்துல சொல்றேன். சரணாகத்தனை ரட்சணம் பண்ணணும்னு வச்சே ஒரு பெருமாளுக்கே ஒரு பரபரப்பு ஏற்படுறதான். அந்த பரபரப்பு ஏற்படச்சே நாலு கை போர்லையா எட்டு கையோடு வந்து பெருமாள் வந்து அந்த சரணாகத்தை ரட்சணம் பண்றேன்னு சொல்ல சொல்ற. சரணாகத சந்திராச துவரா த்விகுண பாகுனா, அந்த துவரை அந்த வேகம் இவருக்கு நாலு கை இருக்கிறது எட்டாயிடுத்தான், ரெண்டு மடங்கு ஆயிடுத்தோம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிராமணிக்கமான ஒரு விஷயங்கள்ல வரைச்சு அந்த சந்தேகம் வந்ததுன்னாக்க அதை நாம அதுக்கு சமாதானத்தை சொல்லலாம். அந்த குயுக்தியாக சில விஷயங்களை கேட்டோம்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்ல முடியாது. அதுக்குதான் சுவாமி தேசிகன் ரகசத்திரை சாரத்துல தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல கடைசியில சொல்றவ தர்க்க பாண்டித்யத்தினாலே எதவானாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல பௌத்தெல்லாம் ஒவ்வொரு வஸ்துவும் ஒரு க்ஷணம் தான் இருக்கு, ரெண்டாவது க்ஷணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற. இது ஒரு அனுமானத்தினால சொல்லி சொல்ற. விளக்கு எரியறது, இந்த விளக்கு எரியச்சே நாம பார்த்தோம்னா அதே விளக்கு அரை மணிக்கு கழிச்சு வந்தா கூட அந்த விளக்கு அதே விளக்கு தான் எரிஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி சொல்றோம். ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்கா அப்ப இருந்த ஜுவாலை வேற, இப்ப இருக்கிற ஜுவாலை வேற, அப்ப இருக்கிற திரியினுடைய பாகம் வேற, அது எண்ணெய் எடுத்துட்ட பாகம் வேற, இது வேற, இப்ப இருக்கிற திரியினுடைய பாகம் வேற, இது எல்லாம் வேற. இப்ப இதுக்கு வரைச்சு நாம என்ன சொல்லி சொல்றோம் அப்படின்னாக்க இந்த ஜுவாலை வேற வேறையா இது அனுமானத்தினால சாதிக்கிறோம். அப்ப இருந்த விளக்கு இல்ல, இது வேற விளக்கு, அந்த தீப ஜுவாலை இல்ல, இது இது வேற தீப ஜுவாலை. ஆனா அதே விளக்கு இன்னும் எரிஞ்சுருக்குன்னு சொல்றதுக்கு எதனால அப்படின்னா அது மாதிரியான அது மாதிரியாகவே இன்னும் ஒன்னு அடுத்ததும் வந்திருக்கிறதுனால அதே ஜுவாலை அதே விளக்கு எரிஞ்சுருக்குன்னு நாம சொல்றோம் அப்படின்னா. இப்ப இந்த அனுமானத்தினால பார்த்தோம்னாக்கா இந்த தீப ஜுவாலைன்றது ஒரு க்ஷணம் தான் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரிதான் லோகத்துல இருக்கிறது எல்லாமே க்ஷணிகம் தான் பௌத்தம் சொல்றோம். அவனுடைய யுக்தி, அந்த யுக்தியினால சாதிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி யுக்தியை கொண்டு சாதிக்கிறதா இருந்தா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நான் எதை வேணா நான் என்னால சாதிக்க முடியும் தர்க்க பாண்டித்யத்தினால. ஆனா பிரமாண சரணர்களானபடியினாலே அப்படின்னா வேதம் இப்படி சொல்லிருக்கு அப்படின்னாக்க அதுல போய் கேள்வி கேட்டுண்டு அதுல யுக்திவாதம் பண்ணக்கூடாது, அதுலயும் குயுக்தி பண்ணவே கூடாது. ஆகையால நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில பிராமணிக்கமான சந்தேகங்களுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் பெரியோர்கள் காண்பிச்ச வழியில சமாதானத்தை நாம அன்வேஷணம் பண்ணலாம். அந்த குதர்க்கமான ஒரு விஷயங்கள் வரைச்சு அதை நாம தவிர்த்து விட வேணும் என்பதுதான் இதுல. அது ஏன்னா யாராலும் அதை சொல்ல முடியாது, அதுக்கு எதிராக ஒரு குதர்க்கமா நாம சொல்லணும், இது ரெண்டு விஷயமே அவ்வளவு நல்லா இருக்காது. ஆகையால இந்த நிகழ்ச்சியில சந்தேகங்கள் வருதுன்றது ஆஸ்திகர்களாக இருக்கிறவர்களுக்கு தர்மானுஷ்டானத்துல முறையான சந்தேகங்கள் வந்ததுன்னுக்க அந்த சந்தேகங்களை பெரியோர்கள் காண்பித்த வழியில நாம அதுக்கு உண்டான சமாதானம் சொல்றது. இதுதான் சமாதானம். இதுல முக்கியமான சமாதானம்ன்றது என்னன்னாக்க சந்தேகம்ன்றது எல்லாருக்கும் வருந்தோம், சந்தேகம் இல்லாத இருக்க முடியாது. சந்தேகம்ன்றது இது கலக்கம்ன்ற அம்சத்துல சொல்லி சொல்றோம். இப்படியா அப்படியா எது பண்ணா சரி எது பண்ணல. ஒன்னான அர்ஜுனனுக்கே ஒரு பெரிய யுத்த பூமியில வந்து ஒரு பெரிய கலக்கம் ஏற்படுறது. நான் கத்திரினா இருந்துட்டு யுத்த பூமிக்கு வந்துட்டு சண்டை போடாத புறமுதுகிட்டு போடுறது போறது நியாயமா, அல்லது எதிர இருந்துருக்கிற ஆச்சாரியர்கள் பீஷ்ம பிதாமகெல்லாம் அவளெல்லாம் வதம் பண்ணிட்டு அவளுடைய ரத்தம் தோய்ந்த ஒரு ராஜ்ய சாசனம் பண்றது இருக்க அது தர்மமா எது தர்மம் தெரியலன்னு சொல்லி கண்ணனிடத்துல போய் கேக்குறான். ஆகையில சந்தேகம் வருதுன்றது அதுவும் எது தர்மம் எது அதர்மம், எது பண்ணா நல்லது எது பண்ணா சரியில்லை, இல்ல எந்த சூழ்நிலையில எது பண்ணா நல்லது, இப்படி பல சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும். அப்போ அந்த சந்தேகங்கள் வர்றது நியாயம், அந்த சந்தேகங்களுக்கு சமாதானம் அந்த தெளிவு ஏற்படுத்தச்சே நாம்ளா ஒரு சமாதானம் சொல்லக்கூடாது. ஆச்சாரியர்கள் காண்பிச்சது பெரியோர்கள் பின்பற்றினது, ஆச்சாரியர்கள் காண்பிச்ச வழி பெரியோர்கள் காண்பிச்சது சுவாமி தேசிகன் காண்பிச்ச வழின்னு கேட்டவனாக்க அது எல்லாம் கிரந்த முகேன காண்பிச்சு கொடுத்திருக்க, தன்னுடைய கிரந்தங்கள்னால சுவாமி தேசிகன் எல்லாவற்றையும் காண்பிச்சிருக்க. அதுக்கு பின்னாடி வந்தவாளும் அதுக்கப்புறமா வரக்கூடிய சந்தேகங்களையும் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரு விதமாக அந்த சந்தேகங்கள் எல்லாம் போக்கடிச்சிருக்கா. ஆகையால அது தவிர அனுபவம் பெரியோர்களோட பழகினத்தினாலையும் நம்ம பெரியவாள்லாம் எப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ணான்றதுனாலையும் அவர்கள் எப்படி சொல்லுவா அப்படின்றதையும் இவைகள் தான் இந்த நிகழ்ச்சியில இதுக்கு சமாதானமாக சொல்ல போறோம். ஆகையால இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த திவ்ய தம்பதிகள் தான் இந்த நிகழ்ச்சியை பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் தடங்கள் இல்லாமல் நடைபெறுவதற்கும் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த திவ்ய தம்பதிகள் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு குருபியஸ்த நமோவாக்கம் அதிமகன்னு மறுபடியும் ஆச்சாரிய பரம்பரைய வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாம தொடங்க இருக்கின்றோம். அடுத்த வாரத்திலிருந்து என்ன சாதாரணமான சந்தேகங்கள் வருமோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அறிந்தவரை முடிந்தவரை இதுக்கு உண்டான சமாதானத்தையும் நாம பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.